இரட்டை நிலவே இரட்டை திமிரே நெஞ்சில் முட்டி கொல்லே பாஜி பாஜி பாஜி என் ஜீவன் சிவாஜி பாஜி பாஜி பாஜி என் ஜீவன் சிவாஜி செயல் புயல் நாரடி பாஜி பாஜி பாஜி என் ஜீவன் சிவாஜி பாஜி பாஜி பாஜி என் ஜீவன் சிவாஜி அம்பல் அம்பல் புன்னகையோ மௌவல் மௌவல் குமரியின் பழங்கள் குழந்தையின் சின்னங்கள் முரண்பாட்டு மூட்டை நீ